நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொத்தனம். இவன் யானை கன்று நாளும் போராடும் வீரம் உண்டு, சுயமானம் உண்டு, பகை வெல்வோம் என்று. பாதை இல்லாமல் போனாலும் காதல் தேரோட்டம் இல்லாது, பாதை இல்லாமல் போனாலும் காதல் தேரோட்டம் இல்லாது. பந்தம் நம் பந்தம் என்று இணைவோம் இணைவோம் பகையை சொல்வோம் நாமே. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம்.